أو المحور اللي تحدثنا عن سابقا. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, இன்னொரு கேள்வி, அதாவது எங்கள் கேள்வியாகவே தோன்றுகிறது. அதாவது இந்த உலகத்தில் ஒவ்வொரு ஒரு அதாவது இனத்தவர்கள் அவர்களுக்கண்டு ஒரு தெய்வத்தை வைத்து நிசுவார்கள், வணங்கிக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் ஒரு மார்க்கத்தில், ஒரு குறிப்பிட்ட மார்க்கத்தில், மதத்தில் இருப்பார்கள். அது என்ன சொல்கிறார்கள், எங்களுடைய பரம்பரையாகவே நாங்கள் எங்களுடைய தாய் தகப்பன் எங்களுடைய குடும்பத்தினர் வாங்க. ஷஹாதா ஷேக் ஃபதஹ், அஸ்ஸலாமு அலைக்கும். கேக்குதாக்கா, இவர் சொல்லித்தரத நீங்க சொல்லுங்க. இஸ்லாத்து வர்றதுக்கு சொல்லுங்க. ஜஸாகல்லாஹு கைரன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே, அஷ்ஹது அன் لا إله لا إله لا إله إلا الله إلا الله وأشهد أن محمدا رسول الله ما شاء الله رسول الله ما شاء الله. جزاكم الله خير. اشرح لها بس، تبين لها انها تحتاج تصلي الان. انظر بيزا معنا اتصال يا اخوان. حبيبنا منيب معنا اتصال. ها اختنا زينب، السلام عليكم. الو، انقطع. قدر حظنا طيب، خلوا ابو الحسن ينبسط عشان يصير عنده وقت يتحدث. تفضل يا شيخ. الله يسلمك. சரி, அப்போ அதாவது இப்போ இடையில் வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க. நீங்களும் இஸ்லாத்தை நோக்கி வர வேண்டும் என்று உங்கள் மூலம் என்ன சார் கேட்டுக்கொள்கிறோம். இப்போ கண்ணியமிக்கவர்களே, அப்போ ஒவ்வொருத்தரும் அவரவர்கள் மதத்தில் இருக்கும் போதோ யோசிக்கிறார்கள் என்னது, நாங்கள் எந்த மதத்தில் பிறந்தோமோ அந்த மதம்தான் பெரியது, அந்த மதம் தான் உயர்ந்தது, எனவே எங்களுடைய தாய் தகப்பன் அதில் தான் இருந்தார்கள், நானும் அதில் தான் பிறந்தேன், எனவே நான் அதிலேயே மரணிக்க விரும்புகிறேன் என்று சிலர் சொல்கிறார்கள். இஸ்லாத்தை பற்றி சொல்லும் போது, உண்மையான இறைவனை பற்றி சொல்லும் போது, அவரிடத்தில் வரக்கூடிய அந்த கேள்வியும் அவர்களிடத்தில் இந்த மாதிரியான பேச்சுக்களும் என்ன செய்ய வருகிறது, நாங்கள் எங்களுடைய சமுதாயத்தில் பிறந்தோம், எங்களுடைய பரம்பரையாகவே இந்த மதத்திலாம் ஒரு இந்துவாக இருக்கக்கூடியவர் சொல்லுவார், ஒரு கிறிஸ்டியனாக இருக்கக்கூடியவர் சொல்லுவார், நாங்கள் பரம்பரையாகவே நாங்கள் இதில் தான் இருக்கிறோம், எனவே நாங்கள் வேறொரு மதத்துக்கு எப்படி வருவதுன்னு சிலர் கேட்கிறார்கள். கண்ணியமிக்கவர்களே, ஒரு விஷயத்தை விளங்கிக்கொள்ள வேண்டும். பரம்பரையாக நாங்கள் ஒருத்தர் வந்துட்டு அந்த குடும்பத்திலே பிறந்தாலும், எங்களை யார் படைத்திருக்கிறார், ஒரு கடவுள் தான் எங்களை படைத்திருக்கிறார். எங்களை படைத்த அந்த இறைவன் எங்களுக்கு மூளையை தந்திருக்கிறான், யோசித்து சிந்தித்து பார்ப்பதற்காக வேண்டி, எது உண்மை எது பொய் என்று எல்லோரும் சிந்தித்து பார்க்கக்கூடிய அந்த தன்மையை எங்களுக்கு இறைவன் கொடுத்திருக்கிறான். எனவே ஒவ்வொருத்தரும் வணங்கப்படக்கூடிய அந்த ஒவ்வொருத்தினால் வணங்கப்படக்கூடியவைகள், இவைகள் உண்மையிலேயே எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குமா அல்லது அவைகள் ஏதாவது செய்யுமா என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய, சிந்தித்து பார்க்கக்கூடிய தன்மையை இறைவனங்களை கொடுத்திருக்கிறான். எதெல்லாம் வைத்து வணங்கப்படுகிறதோ அவைகள் ஏதாவது ஒன்றை செய்ய முடியுமா, ஒரு அணு ஒரு ஒரு ஒரு ஈயை கூட அதுகளால் படைக்க முடியுமான்னு கேட்டால் இல்லை, அதுகளால் எதுவுமே செய்ய முடியாது. அப்போ அதை அதற்கிட்ட போய் நாம் ஏதாவது கேட்பதினால், அதற்கிடத்தில் போய் ஏதாவது நாங்கள் பிரார்த்திப்பதினால் என்ன எங்களுக்கு கிடைக்க போகிறது, எதுவுமே கிடைக்க போகிறதில்லை. இன்னும் ஒன்றையும் விளங்கிக்கொள்கிறார்கள், அதாவது இஸ்லாத்தை பற்றி சொல்லும் போது, எங்களை படைத்த இறைவனை பற்றி சொல்லும் போது, அதனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அதிகமான மக்கள் அவர்கள் வேறு ஒன்று ஒன்றை வைத்து வணங்கி கொண்டிருந்தாலும், இஸ்லாத்தை பற்றி சொல்லும் போது, எங்களை படைத்த அந்த இறைவனை பற்றி சொல்லும் போது, எல்லா உள்ளங்களும் அதனை ஏற்றுக்கொள்கிறது. இதனை மறுப்போர் யாருமே இல்லை, எல்லோரும் என்ன செய்கிறார்கள், ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏற்றுக்கொண்டு விட்டு அந்த மார்க்கத்துக்குள் வருவதற்கு அவர்கள் தயங்குகிறார்கள். தயங்கும் போது அதை சொல்லுகிறார்கள், நாங்கள் பிறந்த மதம் எதுவோ அதிலேயே நாங்கள் மரணிப்போம் என்று. அப்போ கண்ணியமிக்கவர்களே, நாங்கள் என்ன வழங்க வேண்டும், எப்படித்தான் அவை ஒன்றை வைத்து வணங்கி கொண்டிருந்தாலும், எங்களை படைத்தவன் ஒருத்தன் இருக்கிறான் என்று நாங்கள் நம்புகிறோமோ இல்லையா? அதாவது பல இடங்களில் சுட்டிக்காட்டப்பட்ட ஒன்றுதான், எங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் வந்து விட்டாலும், எல்லா மனிதர்களும் எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் கடவுளைத்தான் கூப்பிடுகிறார்கள். எல்லோருமே நினைக்கிறார்கள், கடவுளை கூப்பிடுகிறார்கள். எனவே அந்த மாதிரியான கஷ்டமான நேரங்களில், அந்த மாதிரியான துன்பகரமான நேரங்களில் அந்த இறைவனை, அந்த கடவுளை கூப்பிடுகிறார்கள் என்று சொன்னால், அழைக்கிறார்கள் என்று சொன்னால், உண்மையிலேயே நன்றி செலுத்தப்படுவதற்கு, வழிபட வணங்கப்படுவதற்கு தகுதி பெற்றவன் யாரு? இதை நீங்களே விலகிக் கொள்ள முடியும், நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அப்ப எங்களுக்கு துன்பங்கள் வரும்போது அந்த ஒரு இறைவனை கூப்பிடுகிறோம், எவருமே கஷ்டங்கள் வரும்போது அவர்கள் எதை வைத்து வணங்குகிறார்களோ அந்த கடவுளுடைய பெயரை, அந்த தெய்வத்தினுடைய பெயரை கூப்பிடுவதில்லை, கடவுளை என்றுதான் பொதுவாக சொல்லுகிறார்கள். இனி கடவுளை அவர்கள் சொல்லும் போது அப்ப நன்றி செலுத்த, அந்த எங்களுக்கு இறைவன் எங்களை காக்கிறான், எங்களுக்கு உதவி செய்கிறான் என்று சொன்னால், அந்த கடவுள் உண்மையிலேயே நன்றி செலுத்தப்படுவதற்கு, வணங்கப்படுவதற்கு தகுதி பெற்றவனா இல்லையா? இதைத்தான் இந்த செய்தி இஸ்லாம் சொல்லுகிறது. எங்களை படைத்த அந்த ஓர் இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்று சொல்லி. எனவே கண்ணியமிக்கவர்களே, அறிந்து கொண்டு விலகி கொண்டு இந்த இஸ்லாத்தின் பக்கம் முன்னோக்கி வாருங்கள். جزاكم الله. طبعا نذكر الاخوه والاخوات لازمنا في انتظار الاتصالات من اراد ان ندخل الشاهد الهواء، سواء مع الدعاة الافاضل اللي كانوا هنا معنا الان في البيت، في بيتنا الكبير في الاستوديو، او من اراد ان ندخل الشهاده على الرقم القناه الثابت. سؤال يا شيخ، بنحط نقطه ننزل تحت الهامش، تتكلم لغه تاميليه يا شيخ؟ لا تاميلي. تعرف تنهالي؟ نعم. تعرف تاميلي؟ تاميلي يعني تعلمت فتره طويله ولا يا شيخ؟ صعب اللغه تعبت وانا اتابع ابو الحسن. اتوقع انها اصعب من السنهالي ولا لا يا شيخ؟ ايهما اصعب؟ والله يعني على حسب الشخص اللي يتحدث. شيخنا الحبيب الفاضل، ننتقل الى محور اخر الان، قضيه هامه نريد ان نبين يعني كرامه الانسان، كرامه الاسلام للانسان، ان في الاسلام ينظر للعبد على قدر ايمانه وليس على قدر ثروته او جنسه او عرقه او لغته او شهادته، ولكن بقدر ايمان الذي في قلبه، كما قال سبحانه وتعالى ان اكرمكم عند الله اتقاكم. او دهن ابي تبات ماتركاකට පොඩ්ඩක් අපි අපේ අවධානය යොමු කරමු. ඒ තමයි මේ මිනිසාට ඉස්ලාම් ලබා දී තිබෙනා උත්තරීතර ඒ මහිමය. මෙලොව මවන් ලැබූ නිර්මාණ අතුරින්, අල්ලාහ් තාලා විසින් මවන් ලද නිර්මාණ අතුරින් සුවිශේෂ මහා උත්තරීතරම නිර්මාණ හැටියට අල්ලාහ් තාලා අපට හඳුන්වා දෙන්නේ මේ මිනිස්යාව. හේතුව මෙලොව සියලු දේවලින්, සියලු මැවීම් වලින් අල්ලා ඔහුට සම්පූර්ණව අවනතව තමන්ගේ මෙලොව අරමුණ ඉටුකර ගැනීමට තෝරාගෙන තිබෙන්නේ මේ මනුෂ්‍යයා කියන වර්ගයාව. ඒ මනුෂ්‍යයා ලවා ඔහුගේ ඉතාමත් වැදගත් අරමුණක් ඉටුකර ගැනීමට ඔහු බලාපොරොත්තු වෙන ඒ හේතුව නිසා මේ මනුෂ්‍යයාට ඉතාමත්ම උත්තරීතර අවස්ථාවක් නැත්තම් මේ ලෝකේ ස්ථානයක් අල්ලාහ් තාලා විසින් ලබා දී තිබෙනවා. අල්ලාහ් තාලා පැහැදිලිවම කුරානයේ සඳහන් කරද්දී අල්ලාහ් තාලා ඉදිරියේ, අල්ලාහ් තාලා ඉදිරියේ ඉතාම උත්තරීතම මනුෂ්‍ය හැටියට අල්ලාහ් තාලා සලකන්නේ ඉන්න අක්‍රමකුම් ඉන්දල්ලාහි අතකාකුම්, ඔබලාගෙන් කවුරු අල්ලාහට එලිපිටහා අභ්‍යන්තරව සියලුම අවස්ථාවේ බියබැතිව ජීවත් වෙන්නේද, සියලු අවස්ථාවේ අල්ලාහ් තාලාගේ අනසකට කීකරුව ඔහුට යටහත්ව ජීවත් වීමට කවුරු ඉදිරිපත් වන්නේද, එයයි අල්ලාහ් තාලා ඉදිරියේ උතුම්ම මිනිසයා, උතුම්ම පුද්ගලයා. ඔව් හැර අනෙකුත් කිසිම තරතුරු, පදවි, ඒ වගේම මිල මුදල්, ඔහුට තිබෙනා වූ බලය, ශක්තිය, නම්බු, නාම, මේ කිසිම දෙයකට අල්ලාහ් තාලා ඉදිරියේ කිසිම වැදගත්කමක් නැහැ. ඒ සියලු දේ අල්ලාහ් තාලා ඉදිරියේ කිසිම අපට උදව්ව කරන්නට කොයි මොහොතේවත් අපට උදව්වට එන්නේ නැහැ. ඒ හැරෙන්න, ඒ වෙනුවට අල්ලාහ් තාලාට අවංකවම මෙලොව සියලුම කාර්යවල කවුරු යටහත්ව බියබැතිව ජීවත් වන්නේද, ඔහුගේ ජීවිතය ඒ විදියට ඔහු සලස්වා ගන්නේද, ඔහුයි අල්ලාහ් තාලා ඉදිරියේ උතුම්ම කෙනා, උත්තරීතම කෙනා. අල්ලාහ් මුහම්මද් තුමාත් ඔහුගේ අවසාන දේශනාදී පවසපු දේ තමයි මේ ලෝකේ කළු රතු සුදු කහ කියන කිසිම මේ වර්ණවලට මේ වර්ණවලට කිසිම වැදගත්කමක් අල්ලාහ් තාලා ඉදිරියේ නොමැත සියලු දෙනා එක සමානයි කවුරු අල්ලාහ් තාලාට බියබැතිව මේ ලෝක ජීවත් වන්නේද එයයි ඔහුයි ඉතාමත්ම ගෞරවනීය පුද්ගලයා එහෙනම් අල්ලාහ් තාලා ඉදිරියේ අපි සියලු දෙනා සමයි එක සමයි ඔව් අපි සියල්ලම බලන්න ඔහුගේ ගැත්තන් හැටියට ඔහුට අවනත වීමේ ඒ කාර්යයේ කවුරු ඉතාමත්ම ඉදිරියෙන් සිටින්නේද අවංකවම ක්‍රියා කරන්නේද ඔහුටයි උත්තරීතම ස්ථානය අල්ලාහ් තාලාට සමීපම ස්ථානය මේ අපට අල්ලාහ් තාලා අල් කුරාණෙන් හා මුහම්මද් තුමා එතුමාගේ ආදර්ශය යන ඒ සුන්නා තුලින් පැහැදිලි කොට තිබෙනවා ඉතින් ඉස්ලාම් අන්න අපට ඒ අල්ලාහ් තාලාට සමීප වීමේ ඉතාමත්ම යහහ ශක්තිමත් නිවැරදි මාර්ගය කරා අපිව ආරාධනා කරනවා අපට විවෘතව අපිව ඒ වෙත කැඳවනවා නා අපි ඒ ගැන සිතා බැලීමටයි අපට තියෙන වාකීම கண்ணியமிக்க சகோதரர்களே அடுத்து நாங்கள் வந்து இப்போ அது நாங்கள் பார்த்தோம் அதாவது ஒருத்தன் ஒரு மட்டும்தான் வணங்கப்பட வேண்டும் என்று பார்த்தோம் அந்த இறைவன் ஏன் வணங்கப்பட வேண்டும் அவன் எங்களை படைத்திருக்கிறான் அந்த படைத்திருக்கிறான் எங்களுக்கு உதவுகிறான் எங்களை துன்பங்கள் வரும்போது எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறான் எங்களை காக்கிறான் இதற்காக வேண்டி அவன் வணங்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்திருந்தோம் இதெல்லாம் போக எங்களுக்கு வழங்குது இன்னும் ஒன்று விஷயத்தை வழங்கிக் கொள்ள வேண்டும் மனிதர்களில் சிறந்தவன் யார் ஒன்று மனிதர்களுக்குள்ளேயே அவர்கள் யோசிக்கலாம் அல்லது இறைவனிடத்தில் எங்களை படைத்த அந்த இறைவனிடத்தில் சிறந்தவன் யார் எந்த மனிதன் சிறந்தவன் பாசை ரீதியாக அவர்களுடைய மொழி ரீதியாக சிறந்தவனா அல்லது நாடுகள் ரீதியாக சவுதியில் வாழ்கிறார் என்பதற்காகவோ அல்லது அமெரிக்காவில் வாழ்கிறார் என்பதற்காகவோ அல்லது இந்த இப்படி அல்லது வெள்ளையனாக இருப்பதற்காக வேண்டி அல்லது கருப்ப இந்த மாதிரி அப்போ இவைகளை வைத்துத்தான் அவர்கள் வந்து என்ன சிறந்தவர்களா என்று பார்த்தால் இல்லை இறைவனை பொறுத்தவரையில் அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான் யா ஐயுஹ அன்னாஸ் ஒட்டுமொத்த மனிதர்களையும் பார்த்து இறைவன் சொல்லி காட்டுகிறான் எல்லா ஒட்டுமொத்த மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் வாழப்போகின்ற எல்லா மனிதர்களையும் இறைவன் அழைத்து கூறுகிறான் யா ஐயுஹ அன்னாஸ் இன்னா ஹலக்னாகும் மின் தக்கரின் வஉன்ஸா மனிதர்களே உங்களை நாங்கள் ஓர் ஆணிலிருந்தும் ஒரு பெண்ணிலிருந்தும் தான் படைத்திருக்கிறோம் அப்போ இந்த ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் இந்த ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் தாய் தந்தை இரண்டு இருவர் இருக்கிறார்கள் அதாவது கிறிஸ்தவர்கள் கூட தெரியும் ஆதாம் ஏவாள் என்று சொல்வார்கள் இவர்களிலிருந்து பிறந்தவர்கள் தான் இந்த ஒட்டுமொத்த சமுதாயம் அப்போ இந்த மனிதர்களை பொறுத்தவர்கள் என்று சொல்லி காட்டுகிறான் இன்னா ஹலக்னாகும் மின் தக்கரின் வஉன்ஸா வஜஅல்நாகும் ஷுஊபன் வகபாயில் உங்களை நாங்கள் ஒரு ஆணிலிருந்தும் பெண்ணிலிருந்தும் படைத்து உங்களை நாங்கள் பல தரப்புகளாக பிரித்திருக்கிறோம் நாங்கள் உங்களை பல தரப்புகளா பல கோத்திரங்களா பல மொழி பேசக்கூடியவர்களா பல இனத்தவர்களா பிரித்திருக்கிறோம் இதற்காக வேண்டி தாரஃபு உங்களுக்குள்ளே நீங்கள் அறிமுகம் செய்து கொள்வதற்காக வேண்டி சொல்லிவிட்ட இறைவன் சொல்லி காட்டுகிறான் இன்ன அக்ரமக்கும் இந்த உலகத்துக்காகும் எனவே இந்த ஒட்டுமொத்த மனிதர்களையும் பல இனங்களாக பல கோத்திரங்களாக பல குழுக்களாக பல சமூகத்தவர்களாக பல மொழி பேசக்கூடியவர்களாக இருந்த போதிலும் எங்களை படைத்த இறைவனிடத்தில் யார் சிறந்தவர் அக்ரமக்கும் இந்த அல்லாஹியத்துக்காக்கும் உங்களில் சிறந்தவர் அல்லாஹ் அதாவது இறைவனை அல்லாஹுவை யாரு அஞ்சு நடக்கிறார்களோ அவர்கள்தான் இறைவனிடத்தில் சிறந்தவர் அப்போ மொழி ரீதியாக சிறந்தவர் அல்ல நாடு ரீதியாக சிறந்தவர் அல்ல அவருடைய அந்த நிறம் ரீதியாக சிறந்தவர் அல்ல இறைவனை யாரு அஞ்சு நடக்கிறார்களோ அவர்கள்தான் அந்த இறைவனிடத்தில் சிறந்தவர்கள் எனவே நீங்களும் நானும் அந்த இறைவனிடத்தில் சிறந்தவர்களாக ஆக வேண்டும் என்று அந்த இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன் ஹலோ جزاكم الله خير طبعا في المحور هذا اخوان محور مهم جدا للمسلم وغير المسلم طبعا بعض الناس قد يعني ينظر الى هذه الخادمه او هذا السائق او هذا العامل انه الاسلام امر عادي لا والله يا اخوان هذا امر مهم يكفي انه نطق بشهاده التوحيد هذه القضيه التي من اول هذا الامر وهذه الشهاده التي من اجلها خلق الله سبحانه وتعالى هذا الكون وبعث الرسل وخلق السماوات والارض ووضع الموازين والجنه والنار كلها لاجل تحقيق هذه الكلمه لا اله الا الله محمد رسول الله وهي عبادة ربي سبحانه وتعالى يعني ولا نستحقر يعني أنه مجرد عامل أو خادمة بسيطة فلو تأملنا القضية الهامة في الإسلام كيف أن بلال رضي الله عنه وأرضاه الذي كان عبد مملوك قبل الإسلام أصبح مؤذن الرسول صلى الله عليه وسلم ثم يقول النبي صلى الله عليه وسلم بما سبقتنا يا بلال. هذه المرأة السوداء التي كانت تقوم المسجد لم ينقل إلينا اسمها ولكن نقل إلينا عملها أنها كانت تقوم المسجد ويعني وضعت يعني أو يعني أوجدت سنة يتبعها الناس إلى يوم القيامة إنظافة المسجد وكانت سببا في دخولها الجنة وأن النبي صلى الله عليه وسلم حرص أن يذهب بنفسه ويصلي عليها. أيضا عمار بن ياسر وعبد الله بن مسعود رضي الله الذين أصبح لهم شأن كبير في الإسلام وكانوا قبل الإسلام مجرد يعني إما عمال بسطاء أو بعضهم كان مملوك. القضية الثانية شيخنا أبو شيخ سفر الله تحدث